കുപവീതിനമൂർധ്വപുണ്ഡ്രവന്തം രജകപുണ്യഫലം ത്രിദണ്ഡഹസ്തം ശരണാഗത സാർത്ഥവാഹമീരേ ശിഖയാ ശേഖരിനം പതിം യതീനാം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാഗ്രഗേഹരി വേദാന്താചാര്യവ്യോമേ സന്നിധത്താം ദുബാഹൃതി അനഹേ സതതം കരുണാജലധിം കരുണാവിഷയം കമലാധിപത്തേ കണിവൈരിഷഠാരിവചോ രസികം കവിതാക്കികകേസരി സൂരിഗുരും. ആ ദേശികം തന്നെ ക്ഷത്രം. ദേശികനെ സൊന്നാക്ക ഭാഷകാരത്തിലുള്ള വകുപ്പ്, ഭാഷകാര സൊന്നാ ദേശികനുക്ക് ഇത്ര ഉള്ള വകുപ്പ്. ഇവ രണ്ടുപേരെയും സൊന്നാ എമ്പെരുമാനാർക്ക് എമ്പെരുമാനുക്ക് പെരുമാനുക്ക് വകുപ്പാ ഇരിക്കും. അതനാല രണ്ടുപേർ തനിയനെയും സേവിച്ചിട്ടും അത്ഭുതമാണ് പുസ്തകങ്ങളെല്ലാം എല്ലാ ഇടത്തെയും നടന്നിട്ടുണ്ട്. കാത്താലേന്ത് എങ്കിലും പോകത്തക്ക് ശക്തി ഇല്ലാത്തതിനാല ആത്തിൽ നടന്നിട്ടേ സേവിച്ചിട്ടുണ്ടേ. അത് ആണാ ഇപ്പോ ഉങ്ക എല്ലാരോടെയും ചേർന്നിട്ട് എമ്പെരുമാനോടിയ ശ്രീസൂക്തിയെ സേവിക്കുന്നതിനാല അന്ത ആനന്ദം കിടച്ചിടുന്ന വിശ്വാസം ഇവർക്ക്. നേറ്റ് പര്യന്തം ഗുണാത്വ ആളോക്കവത്ത് അപേണ്ട സൂത്രത്തിനാല ഒരേ ഇടത്തില ആത്മാ ഇരിക്ക് ഉടമ്പില, അത് ഹൃദയത്തിലിരിക്ക്. അപ്പടി ഇരുന്നിണ്ടാ കൂടെ അണുസ്വരൂപിയാ ഇരുന്നിണ്ടാ കൂടെ ഒരു വിളക്ക്, ഒരു സൂര്യൻ, അത് ഇരിക്കുന്നത് ഒരേ ഇടം തന്നെ. ആ തന്നുടേ പ്രകാശത്തിനാളെ എല്ലാത്തെയും എപ്പടി വിഷയീകരിക്കോ അത മാതിരി ജീവൻ അണുവാ ഇരുന്നിണ്ടാലും ഹൃദയ ഗുഹയില ഉക്കാന്നിണ്ട് തന്നുടേ തർഭൂത ജ്ഞാനത്തിനാളെ എല്ലാത്തെയും വിഷയീകരിക്കാൻ അപ്പിട്ട് തന്നെ വിളിച്ചിട്ട്. അടുത്ത സൂത്രം വ്യതിരേകോ ഗന്ധവത് സദാജ തർസയതി അപ്പിന്റെ സൂത്രം. ഇതൊക്കെ എമ്പരമാണാൽ അവതാരിക പോടുക. വിജ്ഞാനം യജ്ഞം തന്നത്തേ ജ്ഞാനമേ അപ്പതിനാല ജ്ഞാന മാത്രം താണ് ആത്മ. യജ്ഞാനം യജ്ഞം തന്നതേ കർമാണി തനുത്തേപ്പിച്ചേ അപ്പിട്ടിരിക്കു. ഇത് വിജ്ഞാനം ഉണ്ടിതാണ് ആത്മാ, വരും ജ്ഞാനസ്വരൂപം തന്നെ ആത്മാ അപ്പിന്നാണ് ഇങ്ങ ഇരിക്കു. ജ്ഞാനസ്വരൂപം ആത്മാന്ന് ചൊല്ലച്ച് അതെ വിട്ടിട്ട് ഒരു ജ്ഞാതൃത്വം ഇരിക്കുന്ന എപ്പി ചൊല്ല മുടിയും. ധർമ്മഭൂത ജ്ഞാനം ഇരിക്കു, ജ്ഞാനം ധർമ്മമാക സ്വഭാവമാക ഗുണമാക ഇരുക്കുത് അപ്പിന്ന് എപ്പി ചൊല്ല മുടിയും അപ്പിന്ന് കേട്ടാക്ക അതർക്ക് ബതിൽ വ്യതിരേകോ ഗന്ധവത് തഥാത് ദർശയതി അപ്പിന്ന് സൂത്രം. വ്യതിരേക അപ്പിന്ന് വേറാണത് നോക്കാം, വേറുപെട്ടത് ജ്ഞാനസ്വരൂപത്തെ കാട്ടിടും ഇന്ന് ജ്ഞാനമാകിയ ഗുണം ഇറക്കോല്ലയോ അത് വേറുപെട്ടത് അപ്പിന്ന് സാധിക്കുന്ന സൂത്രകാരൻ. ഏ അപ്പിന്നാ ഗന്ധവതി പൃഥ്വി അപ്പിന്ന് സൊല്ലും. പൃഥ്വിക്ക് ലക്ഷണം ചൊല്ലച്ച് ഗന്ധവത്വം പൃഥ്വിയാഹ ലക്ഷണം. പൃഥ്വിക്ക് എന്ന ലക്ഷണം വാസനയോട് കൂടുന്നത് പൃഥ്വി അപ്പതാണ് ലക്ഷണം. இந்த வாசனையோட கூடினதுன்னு சொல்ல சொன்னாக்க வாசனை வேற பிருத்திவி வேற என்னன்னு தெரியறது. ரெண்டும் அபிரதசித்த சம்பந்தம், பிரிக்க முடியாம இருக்குது. ஆனால் குணம் வேறதான், குணி வேறதான், பிருத்திவியாகிற குணி வேற தர்மி. அத மாதிரி கந்தம் அப்படிங்கிற வாசனை இருக்கே அந்த வாசனைங்கிற குணம் தர்மம் அது வேறதான் அப்படின்னு தெரியறதோ இல்லையோ அந்த மாதிரிதான் இந்த இடத்துலயும். எப்படி சொல்றதுன்னாக்க ஜானாத்யேவாயம் புருஷஹ அப்படின்னு உபனிஷத் வாக்கியமே சொல்லிட்டு போறது. இந்த புருஷன் ஜானாத்யேவ அயம் புருஷஹ, இந்த புருஷன் ஜீவனானவன் ஜானாத்யேவ அறிந்து அறிகிறான், அறிந்து கொண்டிருக்கிறான், அறிந்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னா வருது. இப்போ அறிகிறது அப்படிங்கிறது எதனால் அறிகிறான் அப்படின்னா தன்னுடைய தர்மபூத ஞானத்தை கொண்டுதான் அறிய முடியும். தன் சுரூப ஞானம்ன்றது சுரூபம் அறிய வைக்காது. லோகத்துல நான் என்னுடைய சுரூபம் என்ன பண்றதுன்னாக்க எனக்கு உள்ளுக்குள்ள நடக்கிறதெல்லாம் தான் என் சுரூபமானது அனுபவிக்க வைக்கிறது. நான் சுகமா இருக்கேன் அப்படின்னு தெரியுது. இந்த சுகம்ங்கிற புத்தி கூட ஞானத்தினுடைய ஒரு நிலைதான். ஆனால் அதை அறிகிறது நான் சுகம், சுகத்தை அனுபவிக்கிறேன்றது, அந்த சுகம் வருது பாருங்க அது ஆத்மாவில்தான் சேரும், ஆத்மாவில்தான் இந்த சுகம்ங்கிறது சேரும். அதனால ஆத்மாவோட சேர்றதுன்றது ஆத்மஸ்வரூபம், அது ஆத்மஸ்வரூபத்தினால மட்டும்தான் அறிய முடியும். நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு சுகம். நான் உங்க மூஞ்சி பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு போறோம், எத்தனையோ இடத்துக்கு நம்ம போறோம், நமக்கு பிடிக்காத இடத்துல கூட சிரிச்ச மூஞ்சா நின்று இருப்போம். ஏன்னா நமக்கு பிடிக்கலதான் அங்க நிக்கிறதுக்கு, ஆனாலும் சில இடத்துல இருப்போம். அது முகத்துல வெளிக்காட்டாது. நம்ம மூஞ்ச போனி வச்சுண்டு மூஞ்ச சுரிச்சுன்னு வச்சுட்டாதான் தெரியும் இது மாதிரி இவர் ரொம்ப கஷ்டப்படுறீங்க நிக்கிறதுக்கு அப்படின்னு தெரியும். இல்லாத போனாக்கா அவர் சிரிச்ச முஞ்சா நின்று மனசுக்குள்ள இருக்கிற வெள்ள காட்டாம நின்று ஒண்ணும் தெரியாது. ஆனால் அவாவாளுக்கு அந்த அனுபவம் வந்துடும். அவாவா அதை அறிஞ்சுதானே இருப்பாது, அது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் தர்மபூத ஞானம்ன்றது அப்படி இல்லை, எல்லாருக்கும் தெரியறது அது. அதனால ஞான சுரூபம் வேற, ஞான குணம்ன்றது வேற. அதனாலதான் ஜானாத்தியேவ அயம் புருஷஹ அப்படின்னு சொல்ற அடுத்த சூத்திரத்தினால இன்னும் ஸ்பஷ்டமா சொல்ல போற. அதனால விதிரேகா கந்தவது, ஒரு பிருத்திவி இருக்கு, அந்த பிருத்திவியானது வாசனையோட கூடினது அப்படின்னு சொன்னாக்கா அந்த வாசனைன்னு இருக்கு பாருங்க அது குணம்தான், அது தனியா பிரிஞ்சிருக்கு, தனியா தான் அது தெரியும். அதனால பிருத்திவி வேற அந்த வாசனை வேற தானே, ஆனா ரெண்டும் ஒண்ணு கொண்டு சேர்ந்துருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், மற்றபடி பிருத்திவியே வாசனைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஞான சுரூபம் ஆத்மா, அவனுக்கு ஞானம்னு ஒரு தர்மம் இருக்குன்னு சொன்னா ரெண்டு ஒண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால அது கிடையாது. அதை இங்க சாதிக்கிற விஞ்ஞானம் விஜயம் தனதே அப்படின்னு சொன்னமே, விஞ்ஞானம் தான் சுரூபம்னு சொன்னமே கேள்வி, அதற்கு பதில் சுரூபமே குணமாகாது, சுரூபம் வேற குணம் வேற, இதான் சமாதானம். பின்னாடி அது சொல்ல போற அந்த விஞ்ஞான சப்தத்து அர்த்தம் எல்லாம் பின்னாடி சாதிக்க போறாரு சுவாமி பாஷ்யகாரர் சூத்திரகாரர்லாம். இப்போ முதல்ல ஞானம் வேற, சுரூபம் வேற, சுவாவம் வேற அப்படிங்கறத இங்க சொல்ற. ஜானாமி இது ஆத்மகுணத்வேன பிரதீதேகே கடம் அகம் ஜானாமின்னா லோகத்துல சொல்றேன், கடமஹம் ஜானாமி அப்படின்னு சொல்றோம். அப்ப கடத்தை நான் அறிந்து கொள்கிறேன்னு சொல்லச்சே நான் அப்படிங்கிறது சுரூபத்தை சொல்றது, கடம் அப்படின்றது பிரமேயத்தை சொல்லித்து, ஜானாமின்றதுனால தர்மபுத ஞானம் அறிந்து கொள்வதை சொல்கிறது. அதனால நானே சுரூபமா இருந்தாக்க நான் அறிந்து கொள்ள அறிந்து கொள்கிறேன்றது தனியா தானே நிக்கிறது, அது தொக்கி நிக்கிறது அது. அதனால இந்த இடத்துல ஜானாமி ஆத்மகுணத்தேன பிரதீதே, ஆத்மகுணமாக இங்க பிரகாசிக்கிறது. அதனால வெதிரேகா அபியுபகமனீயஹ, வேறானது ஆத்மஸ்வரூபத்தை காட்டிடும் தர்மபுத ஞானமானது வேறானது அப்படின்னு அங்கீகரிச்சாகணும். அதுக்கு உதாரணம், யதா கந்தவதி பிருத்திவீதி உபலப்தௌ, வாசனையோட கூடினது பிருத்திவி அப்படின்னு நமக்கு ஞானம் வருது. வரச்ச கந்தஹ தத்குணஹ தத்வதிரிக்தஹ, கந்தஹ கந்தம்ன்றது வாசனை, அது தத்குணஹ பிருத்திவியுடைய குணம், பிருத்திவிக்கு குணமா இருக்கிறது அது தத்வதிரிக்தஹ, பிருத்திவியை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு வருது. சரி, இது ஸ்ருதி எங்க இருக்குதுன்னா ததாது தர்சயதி, தர்சயதி ஸ்ருதி, ஸ்ருதியானது இது மாதிரி காம சொல்லி கொடுக்குறது நமக்கு. ஜானாத்தியேவ அயம் புருஷ, அந்த ஏவகாரம் வேற போட்டு, ஜானாதின்னு ஏவகாரம் போட்டுறதுனால இவன் எப்பொழுதும் அறிந்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னு. நம்ம ஞானம் இருக்கு பாருங்க, தூங்குற சமயத்துல உண்டிதான் வேலை செய்யறது இல்லை, அது ஏன் அப்படின்னு சொல்ல போற பின்னாடி சொல்ல போற. அதனால நாம வந்து மீதி சமயங்கள்லாம் எதையாவது ஒண்ணு அறிந்து கொண்டுதான் இருக்கு, வெறுமை உட்கார்ந்துட்டு இருக்கியே அப்படின்னு ஒருத்தர பார்த்து சொல்றோம். வெறுமை உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னா கூட வெறுமை யாரும் உட்கார்ல, அப்பவும் ஏதோ ஒரு சிந்தனை இருந்ததுதான் இருக்கு, ஏதோ ஒரு மனசை ஓடிட்டு இருக்குது. அதுதான் நம்ம வந்து ஞானத்தினால அசை போட்டு இருக்கோம். ஆகையினால ஜானாத்யேவாயம் புருஷஹ அப்படின்னு சொன்னதுனால இது சொல்லப்படுறது. வேறுபட்டது. ஞானமும் ஞானஸ்வரூபமும் ஞான குணமும் ஞானஸ்வரூபமும் வேறுபட்டது அப்படின்றது இந்த சூத்திரத்தினால சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அடுத்த சூத்திரம் பிரதகோபதேசாத், நான் சொல்லல ஸ்ருதிதான் சொல்றது. ஜானாமின்னுட்டு நீ கேட்கலாம், ஏன் அது ஆத்மஸ்வரூபமே அது தெரிஞ்சுக்கிட்டமே தனியா ஞானம் எதுக்கு அப்படின்னு கேட்கலாம். அது நாங்க என்ன பண்ணுவோம், ஸ்ருதி ஸ்பஷ்டமா சொல்றது. லோபோ வித்யதே விபரிலோபோ வித்யதே அப்படின்னு அவன் சுருடு கொடுத்து விஜ்ஞாதா விஜ்ஞாதா இருக்கானே அவனுடைய ஞானத்துக்கு விபரிலோபோ ந வித்யதே. விபரிலோபம்னா அழிவுன்னு அர்த்தம், நாசம், நாசமே கிடையாது. ஞானத்துக்கு நாசமே கிடையாது. என்னுடைய ஞானம், நான் இருக்கிற பிரியந்தான் என் ஞானம் என்னோட தான் இருக்கும். அது முக்தி திசையிலையும் சரி இந்த சம்சார திசையிலையும் சரி எப்பொழுதுமே நான் நித்தியம் அப்படின்னு சொன்னாக்க என்னுடைய ஞானமும் நித்தியம். இது வந்து தர்மபுரம் முக்தி திசையில விபுன்னு நம்ம சொல்ல போவோம் இது பண்றது அப்படின்னு. நியாய சித்தாந்தனத்துல பிரசுத புராணி அப்படின்னு ஒரு வாக்கியம் எடுத்திருக்க, இது வந்து பகவானுடைய தர்மபூத ஞானம் இருக்கோ அது வியாபிச்சிருக்குது அப்படின்னு அதை காமிச்சு நமக்கும் அப்படிதான் முக்கிய திசையில ஞானம் நமக்கு விகசிச்சு இருப்போம் அப்படின்னு சாதிக்க போற. இருக்கிற ஞானம் இப்ப சங்குஜிதம், அதன் பிறகு ரொம்ப விகசிதமா எழுதும் அப்படின்னு சொல்றாரு. அதனால இங்க பாருங்க பிரதேச ந கேவலம் ஜானாமி இது பிரத உபலப்தி மாத்திரம். ஜானாமின்னு சொன்ன சொல்லி சொல்லி அதனால தனியாக அனுபவிக்கப்படுகிறது தர்மபூத ஞானம் அது ஒன்று இல்ல. ஆத்மனஹா பிரதத்வேன உபதேச ஞானம், ஆத்மாவை காட்டிடும் பிரதத்வேன வேறானதாக வேறானதாக இங்க வந்து உபதேசம் இருக்கு, உபதேசிக்கப்படுகிறது இந்த ஞானமானது. எங்கன்னா நகி விஜ்ஞாத்து விஜ்ஞாத்தே விபரிலோபோ வித்யதே அப்படின்னுட்டு சொல்றது அது. அதனால இது பிரகாரணிகம் உள்ளது விஜ்ஞாத்து விஜ்ஞாத்தா அறிபவன், அவனுக்கு விஜ்ஞாத்தேகே ஞானம் அவனுடைய ஞானம் இருக்கோ இல்லையோ அந்த ஞானமானது அதுக்கு விபரிலோபக நாசம். நகி வித்யதே இல்லவே இல்லையே அப்படிங்கிறது அது. அதனால என்னைக்குமே அனுச்சித்தி தர்மான்னு ஒரு வாக்கியமே எடுத்திருக்கா. அதனால அனுச்சித்தி தர்மான அவனுடைய தனுபூத ஞானத்துக்கு நாசமே கிடையாதுன்னு ஸ்பஷ்டமா சொல்றது ஸ்ருதி. ஆகவே இந்த சூத்திரத்தினால பிரிச்சு காமிக்கிறது இவன் இவனுடைய ஞானம், இவன் எப்படி அழிவற்றவனோ இவனுடைய ஞானமும் அழிவற்றது அப்படின்னு சொல்றதுனால காலாகாலத்துக்கும் இவன் நித்தியம்னா அதுவும் நித்தியமா இருக்கு ஞானம் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. அதனால கூட நீ விஞ்ஞானம் யஜ்யம் தனதேன்னு சொன்னா கூட அந்த விஞ்ஞானன்றது ஆத்மஸ்வரூபத்தையும் சொல்றது ஆத்ம குணத்தையும் சொல்றதுன்னு தான் அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ விஞ்ஞானம் யஜ்யம் தனதே அப்படின்றது யோ விஞ்ஞானே திஷ்டன்னு அப்படின்னு காமிச்சோம். அத மாதிரி ஞானஸ்வரூபம் அத்தியந்தம் அகிலம் அப்படின்னுட்டு நிர்மலம் பரமாத்மான் விஷ்ணுபுராணம் சொல்றது. இதுக்கெல்லாம் நீ என்ன சொல்ல போற பதில் அப்படின்னு கேட்டாக்க அது விஜயானம் ஆத்மேதி வியபதேச கதம் உபபத்தியதே. விஜயானம் யஜ்யம் தனத்தையும் தானே இருக்கு, ஞானமானது கர்மாவை அனுஷ்டிக்கிறதுன்னு தானே இருக்கு. அதனால விஜயான சுரூபம் ஒண்டிதான் ஆத்மா, விஜயானமே ஆத்மான்னு அவன் சொன்னான். அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவேன்னு கேட்டாக்க அதுக்கு பதில் சத்குணசாரத்வாத்து சத்யபதேச பிராஜ்ஞவத் அப்படின்னு சொல்கிற சூத்திரகாரர். நம்ம லோகத்துல சில பேரை பாக்குறோம், அவன் பேச ஒருத்தன் பேசுறான் அவனுடைய ஞானத்தை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறோம். நாம ஆச்சரியப்படுறோம், என்ன ஆச்சரியப்படுறோம், இவனுக்கு உடம்பு முழுக்க மூளை அப்படின்னு சொல்றோம். எல்லாருக்கும் தெரியும் மூளைன்றது தலையில தான் இருக்கு, ஆனால் உடம்பு முழுக்க இவனுக்கு மூளை அப்படின்னு லோகத்துல சொல்றோம். ஏன் அது மாதிரி விவகரிக்கணும் அப்படின்னாக்க இவனுடைய ஞானம் எப்படி வியாபிச்சிருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இவனுடைய ஜீவன் இருக்கானே இவனுக்கு பேரு விஞ்ஞானம் என்ன பேர். தஸ்மாத் மனோமையாது அன்யோந்தராத்மா விஞ்ஞானமயா அப்படின்னா வாக்கியம் இருக்கு. விஞ்ஞானமயா விஞ்ஞானமயனா இருக்கான், அந்த மயப்பிரத்தியத்துக்கு பிரச்சுரியா இருக்கும், அதாவது வியாபிச்சிருக்குது, பிரச்சுரமா இருக்கு. விஞ்ஞானம் தான் அவனுக்கு இப்படியே நிறைஞ்சிருக்குது. பகவான ஆனந்தமயன் சொல்றோம், ஜீவாத்மாவ விஞ்ஞானமயன் சொல்றோம். அதனால இந்த விஞ்ஞானம் இருக்கே இவனுக்கு தர்மபூத ஞானமானது இவனுக்கு அப்படி இருக்கு. சுரூபமும் சரி குணமும் சரி அப்படியே இவங்கிட்ட வியாபிச்சு இருக்குது, பிரச்சுரமா இருக்கு, எல்லாத்தையும் பரவி இருக்குது அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி சொல்றதுனால ஞான குண சாரமா இருக்கான் இவன். ஞான குணம் ஞானமாகிற குணம் அதனுடைய சாரமாக இருக்கான். பெருமான பத்தி உபநிடம் சொல்றது, ரசோ வைசஹ ரசகிரஸ்யவாயம் லத்வானந்தி பவதி அப்படின்னு இருக்குது. இவன் ரசம் அல்லவோ, ரசோ வைசஹ இவன் ரசம் அல்லவா, இவன் ரசகிரஸ்யவாயம் லத்வா ஆனந்தி பவதி அப்படின்னு முக்தன சொல்றது. இப்ப அவன் ரசம் உண்டியாம, அவன் ரசம் இல்லை, அவன் எப்படி இருக்கான்னாக்கா ரசமயமா இருக்கான். ஆனால் நம்ம அனுபவிக்கிறது எப்படி இருக்கான் பகவான்னாக்கா அப்படி ரசமா இருக்கான், ரசம்தான் தெரிகிறது, ரசம்தான் எல்லாருக்கும் பிடிக்கும். லாவண்ய சேகசாரம் அப்படிங்கிறார் நாராயணியத்துல பட்டாத்ரி. அதாவது லாவண்ய அழகுக்கு லாவண்யன்னா என்ன அர்த்தம், எல்லா சோபையும் ஒன்னா சேர்ந்து சொல்லக்கூடிய சமுதாய சோபை. அதாவது முகத்தை தனியா சொல்லாம, கைய தனியா சொல்லாம, வக்ஷஸ்வரத்தை சொல்லாம, திருவடியை சொல்லாம, பொதுவாக மொத்தமா சேர்த்து லாவண்யன்ன சமுதாய சோபை அப்படின்னு அர்த்தம். அந்த அழக நாம சொல்லச்சு லாவண்யம்னு சொல்றோம். ஆனால் இவர் என்ன பண்ணார் பட்டாத்ரி, லாவண்யச ஏக சாரம் அப்படிங்கிறார். அந்த சமுதாய சோபைக்கும் ஒரு சாரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த சாரம் இருக்குதே அதுதான் பகவான் இருக்கான் அப்படின்னு, அதான் ரசம். இதனாலதான் பழுவேறு சர்வோபாச்சார சுவாமி ஏற்கனவே விஞ்ஞாபிச்சுக்கணும்னு அவர் வந்து உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தார். உபன்யாசம் பண்ணிச்ச ராசக்கிரீடா ராசக்கிரீடான்னு சொல்லிட்டு இருந்தார். ராசக்கிரீட பெருமாள் வந்து ராசக்கிரீட பண்ற யாதவாபதேயத்தெல்லாம் அற்புதமா வர்ணிச்சிருக்கார் தேசிகன். அந்த ராசக்கிரீடையை பத்தி அவர் சொல்லச்சே, இது ராசக்கிரீடை இல்ல, இது சாரக்கிரீடை அப்படின்னு, இது சாரமான கிரீடா இது அப்படின்ற. காரணம் என்ன, அதுதான் சாரம். சாரம் ஏதோ சாரு சாருன்றோம், அதுதான் அதுல இருக்கக்கூடிய உள்ளத்தை என்னவோ அதுதான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி இங்க இவனுடைய தர்மபூத ஞானம் இருக்கு பாருங்க, அது முழுக்க முழுக்க பரவி இருக்கிறதுனால அதுதான் சாரமா இருக்குது இவனுக்கு. அந்த சாரத்தை வச்சுட்டே இவனை கூப்பிடுறோம், இவனை சாரத்தை வச்சுட்டே கூப்பிடுறோம். அந்த காலத்துல அடியன் வந்து நாவல் பாதர் காலக்ஷேபம் பண்ணச்ச பிரசாதம் கொடுப்பார். அதே வந்து இது எடுத்துன்னு வருவேன், தீர்த்தம் ஜனம் எடுத்துன்னு வருவேன். எடுத்துன்னு வச்ச ஒரு சுவாமி நாவல் பார்த்துட்டு இருந்தார். அவர் அப்படி போயிட்டு இருக்க நாராயணா அப்படின்னு என்ன கூப்பிடுவார். நான் அடிய என்ன பண்ண அடிய அப்படின்னு உடனே, ஒண்ணும் இல்லப்பா அந்த பேரை கூட்டா அவ்வளவு நன்னா இருக்குப்பா, ரசமா இருக்குதுப்பா, சாரமா இருக்குதுப்பா, அதனால கூட்டம்ப்பா, உன்னை கூப்பிடலப்பா, உன் பேர் இருக்கு, அதனால உன்னை வச்சுன்னு பெருமாள் கூப்பிடுங்க நாராயணன் சொன்னும்பான்னு. வாஸ்தவமான விஷயம் அதாவது என்னன்னாக்கா, அந்த பகவானுடைய திருநாமங்கள் அவ்வளவு நல்லா இருக்குன்ற ரசமா இருக்குன்ற கதை, ரசமா இருக்குது சாரமா இருக்கு அப்படின்னு சுத்திக்கிறதுன்னு. அந்த மாதிரி ஞானங்கிறது இருக்கிறே நமக்கு அப்படி மேன்மையானது, அது அது வியாபிச்சு இருக்கிறதுனால அதுதான் சாரம் நமக்கு. அந்த சாரத்தை வச்சுண்டு இங்க ஸ்ருதி என்ன பண்ணி எடுத்தோம்னாக்க, விஞ்ஞானம் யஜ்யம் தனுதே அப்படின்னு சொல்றது. அதுக்கு உதாரணம் பிராஜ்யவத், பகவான வந்து சர்வஜா சர்வவித்துன்னு சொல்லிட்டு ஸ்ருதி, இவன் சர்வஜாக இருக்கிறான் சர்வவித்தா இருக்கான்னு சொல்லிட்டு, அதன் பிறகு பிரம்மனாவி பஸ்டிதேதி அப்படின்னு சொல்லிட்டு, பிரம்மனாவி பஸ்டிதா நிறைய தெரிஞ்சின்றவன் சர்வஜன் சர்வவிதம் சொல்லிட்டு, இவனும் ஞானம் குணக்கமா இருக்கான், இவனுக்கும் ஞானம் உண்டோ இல்லையோ, பகவானுக்கு தர்மபூத ஞானம் வச்சு அவனுக்கு நமக்கே இருந்துச்சு, அவனுக்கு எப்படி இருக்கும்? அதனால உபநிடதம் என்ன பண்ணிட்டு தெரியுமா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அவனையும் ஞானம்னு சொல்லிட்டு போயிடுத்து. அப்போ பகவான் அப்படின்னா ஞானம் உண்டுதானா பகவான், அவனுக்கு சர்வஜ்ஞன் சொல்றது, விபஸ்துதன் இருக்குது, சதைஸ்வரன் இருக்குது, சோ அகாமயத்தை அப்படின்னு இருக்கு. அப்ப அவன்லாம் சங்கல்பிக்கிறான்னாக்கா சக அகாமயத்தை, அவன் சங்கல்பிக்கிறான், சங்கல்போடு ஒரு ஞானம் உன்னுடைய சங்கல்பத்து சங்கல்பஞானத்துக்குங்கிற திருவாரார் அப்படியில. அதனால ஞானன்றது பகவானுக்கு இருக்கு, நமக்கு இருக்கு. பகவானையும் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் ஞான சப்தத்தினால ஸ்ருதி காமிச்சிட்டு போயிடுச்சு லட்சணம் சொல்லச்சு. அதுக்கு அப்படியே நேற்றுதான் ஸ்ரீபாஷன் சொல்லிட்டு இருக்கேன், அதுல வருது ஞான சப்தத்துக்கு சொல்லச்ச ஜட வஸ்துக்களை காட்டிலும் விலட்சணமானது எம்பெருமானுடைய சுரூபம், எம்பெருமானுடைய சுபாவம். ஜட வஸ்துக்களுக்கு ஞானம் கிடையாது, அதே எம்பெருமானுக்கு சர்வஜ்ஞானபடியினால அவனுக்கு ஞானம் உண்டு. அதனால அவனை வந்து ஞானம்னு சொல்லிட்டு சொல்லி அப்படின்னுட்டு பாஷ்ய சேதூர்த்தி. ஆகையினால ஜடவஸ்துவ காட்டணும் லட்சணமானவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்றோம். அதனால ஞானம்னே ஸ்பஷ்டமா சொல்லிட்டு கொடுத்து ஸ்ருதி. அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? ஆகையினால குணத்தை இட்டு குணிய சொல்லலாம், குணத்தை இட்டு குணிய சொல்லலாம். அது லோகத்துல பழக்கம் இருக்கு, பழக்கம் இருக்கு, அந்த மாதிரி இந்த வழக்கம் உண்டு. இந்த மாதிரி விவகாரம்ன்றது லோகத்துல உண்டு. ஒரு குணத்தை இட்டு குணிய சொன்னா தப்பு கிடையாது. இது வந்து தீப சேசூக்தி. ஆனா ஸ்ரீபாஷ்யத்துல இன்னொன்னு ஒண்ணு சொல்றது, பகவான வந்து என்ன சொல்லிட்டு தஸ்மாத்யாது அந்யோந்தர ஆத்மானந்தமய ஆனந்தமயன்னு சொல்லிடுத்து. அத மாதிரி யதேஷ ஆனந்தோ ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் அப்படின்றது, ச ஏகோ பிரம்மண ஆனந்த ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் அப்படின்னு சொல்றது, பிரம்மணஹா ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பிரம்மணஹா ஆனந்த சயேக பிரம்மணஹா அப்படின்னு இருக்கு. இப்போ இன்னொரு இடத்துல என்ன இருக்கு, அதே அனுவாகத்துல ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் எதேஷ ஆகாச ஆனந்தோ நஸ்யாத் அப்படின்னு இருக்கு. இங்க பாருங்க, ஆனந்தமயன் ஆனந்தத்தை உடையவன் எம்பெருமான், ஆனா அவனை பார்த்துட்டு ஆனந்தன் அப்படின்னு அந்த குணத்தை வச்சுட்டே அவனை பேரிட்டு கூப்பிடுறது உபனிஷத்து. ஆனந்தன் அவனுக்கு இது பண்ணுங்க தெரிஞ்சுக்கோங்கோ அப்படின்றது. வசுதா அவன் ஆனந்தமயனே, ஆனந்தமயனா இருந்தாலும் அவனை ஆனந்தன் அப்படின்னு கூப்பிடுறது, குணத்தை இட்டு அந்த குண சாரமா இருக்கிறதுனால ஆனந்தமயனை கூட ஆனந்தத்தை உடையவனை கூட ஆனந்த அப்படின்னு கூப்பிடுறது சொல்றது உபநிடத்து. அத மாதிரிதான் இங்கேயும் ஜீவன் ஞானஸ்வரூபன் ஞான குணகன் அப்படி இருந்தாலும் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்றது. அதனால தோஷம் இல்லை, அந்த சாரத்தை வச்சுன்னு சொல்றது. இப்போ இந்த தீப சேசுக்கு சேவிக்கலாம், சத்குணசாரத்வாத்து சப்ஜபதேச பிராஜ்ஞவத். இந்த தூ அப்படின்றது பூர்வபக்ஷத்தை தள்ளுறது, ஆக்ஷேபத்தை தள்ளுறது. ஞான குண சாரத்வாது, ஞான குணத்தினுடைய ஞான குணமானது சாரமா இருக்குது. அதனால ஞானம் இது வியபதேச, ஞானம்னு இந்த மாதிரி வியபதேசம். இந்த இதுல வந்து சூத்திர ஸ்ருதியில விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லப்படுறது. யதா பிராஜ்ஞா, பிராஜ்ஞவத் அப்படின்னா யதா பிராஜ்ஞா, எப்படி ஒரு பிராஜ்ஞன் பரமாத்மான்னு அர்த்தம், அவன் எப்படியோ அப்படி. அங்க என்ன சொல்லிட்டு பிரம்மனானது பசிதா எஸ் சர்வஜ்ஞ சர்வவித்து அனைத்தையும் அறிந்தவன், அனைத்தையும் சர்வாத்மனா பிரிச்சு பிரிச்சு எல்லாத்தையும் விஷதமா அறிந்தவன் அப்படின்னா சொல்லித்து. இது சர்வஜ்ஞ ஏவ, இந்த சர்வஜா சர்வவிதன்றதுக்கு இவர் சாதிச்சிருக்க நாவல் பார்க்க வரதாச்சாரிய சுவாமி ஒரு சபையில அது எனக்கு கேட்டுட்டோ அது எனக்கு தெரியல அப்ப சுவாமி சாதிச்சார். இது வந்து சர்வஜா அப்படின்னா சமஷ்டி சிருட்டியே அறிந்து கொண்டவன், சர்வவித்து அப்படின்னாக்கா எஷ்டி சிருட்டையே அறிந்துண்டவன். அப்படின்னு அஸ்வன் சாச்சிருக்கார். இது சர்வஜ்ஞேவ ஞான குணசாரத்தா, ஞான குணசாரமா இருக்கிறதுனால சத்தியம் ஞானம் இது எப்படி சரி, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாண்ட இடத்துல ஞான தத்துவத்தினால பரமாத்மாவை சொல்றது, பரமாத்மாவை சொல்றது அது மாதிரி ஜீவாத்மாவையும் விஜயானம் விஜயந்தனதுன்னு சொல்றது, அதனால தோஷம் இல்லை அப்படின்னு இந்த சூத்திரத்தினால சாதிச்சார். அடுத்தது சரி இப்படி சொல்றதுக்கு சொல்லிதான் ஆகணுமா, ஏன் இத மாதிரி ஞானம் சொல்லணும் அப்படின்னாக்க அது காரணம் ரெண்டு விதமான காரணம் சொல்ற, யாவதாத்மபாவித்வாச்ச நதோஷ தத் தரிசனாத் அப்படின்ற, அதாவது யாவது ஆத்மபாவித்வாச்ச நம்ம எவ்வளவு நாள் இருக்கப்போ இருக்க போறோமோ நாம நித்தியம், அதனால நாம எவ்வளவு நாள் இருக்கோமோ அவ்வளவு நாள் நமக்கு ஞானம் நம்மள பிரியாம இருக்கும், அதனால எப்பொழுதுமே நமக்கு ஞானம் சேர்ந்தே இருக்கும் நித்தியமா இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால ஞானம் சொல்றது விஞ்ஞானம் அப்படின்னு சொல்றது, அதனால தோஷம் இல்லை இது ஒண்ணு. அப்புறம் அதுல ச அப்படின்னு இருக்கு, சூத்திரத்தை ச அப்படின்னு இருக்கு, அதுல என்ன அர்த்தம்னா ஆத்மா வந்து ஸ்வயம் பிரகாசமா இருக்குது சொப்பிரகாசம், அந்த மாதிரி ஞானமும் கூட சொப்பிரகாசம் தானே, அதனால தானும் ஸ்வயம் பிரகாசம் இந்த ஞானமும் ஸ்வயம் பிரகாசம் ரெண்டுமே ஸ்வயம் பிரகாசமா இருக்கிறதுனால இது ஒரு காரணம், ஆத்மா ஸ்வயம் பிரகாசம் அதனால ஞானமும் ஞானம் சொன்னா தப்பு என்ன, ஞானமும் ஸ்வயம் பிரகாசம் தானே, அதனால இது இதுக்கு உதாரணம் எப்படி அப்படின்னாக்க இந்த பசுமாடு இருக்குது கௌஹு அப்படின்னு சொல்றோம், பசுமாட்ட கௌஹுன்னு சொல்றோம், ஆனா ஒரு பசுமாட்டுக்கு கொம்பு உடஞ்சு போச்சு, கொம்பு உடஞ்சு போயிருது, அந்த பசுமாட்ட என்ன சொல்றோம் கண்டோ கௌஹு அப்படின்னு சொன்னாவட்ட, கண்டோ கௌஹுன்னாக்க உடஞ்ச கொம்பை உடைய பசுமாடு அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த உடஞ்சி போன கொம்புன்றது அந்த பசுமாடு இருக்கிற வரையும் தான் அது இருக்கும், அதனால என்ன சொல்லுவான் அது கொம்பு உடஞ்ச பசுமாடு அப்படின்னு சொல்லுவான். அத மாதிரி நொண்டி மாடு பால் ஒண்ணு சரியில்லை ஒரு மாட்டுக்கு நொண்டி மாடு அப்படின்றான், ஒரு நியூனத்தை ஏதோ ஒண்ணு இருக்கு அல்ல ஒரு குணம் இருக்கு நியூனத்தையோ இல்ல ஆதிக்கமோ இருக்கு, அதை விட்டுட்டு அதை வச்சுட்டு கூட லோகத்துல பிரயோகம் இருக்கு, அவன் இருக்கிற வரையும் ஒருத்தன் ரொம்ப உசரமா இருக்கான் அவனை மாதிரி ஒட்டடக்கம் மாதிரி இருக்கான் அப்படின்றான், ஒருத்தன் குள்ளமா இருக்கான் இது நமக்கு அது இந்த சேடிஸ்டா என்னன்னு சொல்ல தெரியல, இத மாதிரி சொல்லக்கூடாதுதான் ஒருத்தர் உருவத்தை வச்சுட்டு சொல்லக்கூடாது, ஆனா லோகத்துல அது மாதிரி விவகாரம் இருக்கு, அவன் உசரமா இருந்தான்னாக்கா ஒட்டட கொம்பு ஒசரத பணம் வரல இருக்கான் பாரு அவன் வரான் அப்படின்னு சொல்றான் ஒருத்தன், இந்த மாதிரி சொல்றதுன்றது அவ எவ்வளவு நாள் இருப்பாளோ அவன் அவ்வளவு நாள் அவளுக்கு அந்த விவகாரம் இருக்கு, அதுக்கு பேர் உண்டு அதுக்கு அந்த மாதிரி லோகத்துல விவகாரம் உண்டு, அதை இங்க அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு பாஷிகார அழகா என்ன பண்ணிட்டு மனுஷாரெல்லாம் சொல்லக்கூடாதுன்னுட்டு கண்டோகவுஹு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார், உடஞ்சி போன கொம்ப உடையது பசுமாடு அப்படின்னு சொல்ற, அது சொன்னாக்க இந்த உடஞ்சி போன இதுன்றது அது எவ்வளவு நாள் அந்த பசுமாடு இருக்கமோ அவ்வளவு நாள் அது உடஞ்சிதான் இருக்கும் திருப்பி வளராது, அதனால அது உடஞ்சி போன பசுமாடு உடஞ்ச கொம்பருடைய பசுமாடுன்னு அங்க இருக்கு இது லோகத்துல இருக்கு, அத மாதிரி யாவதாத்மம் பாவித்து பார்த்து நம்ம எவ்வளவு நாள் இருக்கமோ நிச்சயமா இருக்க போறோம் அவ்வளவு நாள் நம்ம ஞானம் இருக்கும், அதுக்கோசம் அது இது இந்த சூத்திரத்தினால சொல்றது அது. இப்ப சரிங்க யாவதாத்ம பாவித்வாச்ச ந தோஷ தத் தரிசனாத், இதனால தோஷம் இல்லை, ஞானசிய யாவதாத்மஸ்வரூப பாவித்வாச்ச யாவதாத்மஸ்வரூபம் எவ்வளவு நாள் இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கும் நித்தியமா எப்பொழுதும் இருக்கும் அதை ஏற்கனவே சொல்லிட்டோம் போன அதிகரணத்துல, அதனால சுரூப பாவம் இந்த ஞானமும் அது இருக்கும், அதனால தேன தத்து உபதேசோ நதோஷ அப்படி மாதிரி விபதேசம் இத மாதிரி லோகத்துல விவகாரம் இருக்கிறதும் தோஷம் இல்லை, ஏன்னா கண்டாதிஷு ததா தரிசனாத் கண்டாதிஷு அது மாதிரி உடஞ்சி போன கொம்பு அந்த மாதிரி இடத்துல சொல்லப்படுறது இது அது பார்க்கப்படுகிறது, அது சொல்ற கண்டாதிஷு ததாதன கண்டாதிஷு ஹி யாவ சுரூப பாவி தர்மத்தேன கோத்ரஸ்ய கௌருது எபதேசோ திருஷ்யதே, உடஞ்சு போன பசுமாட்டுல கௌஹு கண்டோ கௌஹு அப்படின்னு லோகத்துல பிரயோகம் இருக்க, அத மாதிரிதான் இது. சக்காராத்து இந்த சா இருக்கு, யவதாத்து பாவித்வாச்ச அப்படின்னு இருக்கு, அதனாலையும் கூட அப்படின்னா சேனே ஏதோ ஒரு விஷயத்த சேர்த்து சொல்றாரு சூத்திரக்காரர் அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, ஆத்மனகா சுப்பிரகாசத்தேன, ஆத்மா ஸ்வயம் பிரகாசமா இருக்குது, அதனால ஞானம் அதே அதே தானே, அதனால ஞானம் கூட ஞானம் இது வியவதேஷோ நதோஷா, ஞானம் அப்படின்னு சொன்னா தப்பு இல்லை, ரெண்டும் ஸ்வயம் பிரகாசம், அதனால ஞானம் இப்படிப்பட்டது ஸ்வயம் பிரகாசமா இருக்குன்னு அர்த்தம், அதனால தோஷம் கிடையாது இது அப்படின்னு சாதிச்சு முடிச்சுட்டேன். இது வரைக்கும் சொல்லியாச்சு. அதனால விஞ்ஞானம் யஜ்யம் தனதே இத மாதிரி வாக்கியங்களுக்கெல்லாம் கூட அர்த்தம் சொல்லியாச்சு. அதனால ஆத்மா ஞானம் இது சேர்ந்தே இருக்கும்னு சொல்லியாச்சு. இவன் நையாயிகன் ஒரு விஷயம் சொன்னான், வைசேஷிகன் என்ன சொன்னான்னாக்க, இந்த ஞானமானது தூங்குற சமயத்துல மயக்கம் வந்துட்ட சமயத்துல ஞானம் வேலை செய்யறது இல்லையே, ஞானமே இல்லையே, அதனால ஆகந்துக சைதன்யம், ஆகந்துக சைதன்யம் தான் இது அப்படின்னு சொன்னான். அதாவது இந்த சைத ஞானமானது அப்பப்ப வந்துட்டு போகும், அதே முக்தி திசையில அதுவும் கிடையாது அப்படின்னு வைசேரிகன் சொன்னான். இப்ப அதற்கு பதில் சொல்லணும், அதுக்கு சுவாமி சுஷுப்தியாதிஷு ஞானஸ்ய அனுபலத்தே என்ன யாவதாத்ம பாவித்தம், தூங்குற சமயத்திலேயோ மூர்ச்சை அடைகிற சமயத்திலேயோ நம்ம இருக்கிற பரியந்தான் அது இல்லையே, அதனால அப்ப இல்லையோ இல்லையே ஞானமே, அதனால ஞாபகாத்ம பாவித்தம், ஆத்மா எவ்வளவு நாள் இருக்குதோ அவ்வளவு நாள் பரியந்தம் ஞானம் இருக்கு நீ சொன்னையே, அது சரியில்லை அப்படின்னு இது ஆசங்க இந்த மாதிரி ஆக்ஷேபம் பண்ணிட்டு ஆக சமாதானம் சாதிக்கிற என்ன சொல்றேன், பும்ஸ்துவாதிபத்திய சதோ அபிவியக்தி யோகா புமஸ்துவாதிபத்து து அஸ்ய அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். து அப்படின்றதுனால இந்த ஆக்ஷேபம் பண்ணாலோ இல்லையோ அந்த ஆக்ஷேபத்தை தள்ளிவிட்டார், ஆக்ஷேபத்தை தள்ளிவிட்டார் சங்கா நிவர்த்தியர்த்தா. சுஷுப்தியாதிஷ்வபி சதஹ ஞானஸ்ய அனபிவியக்தஸ்ய, தூங்குற சமயத்துல மூர்ச்ச சமயத்துல மயக்கம் அடைகிற சமயத்திலையும் ஞானம் இருக்கு, ஆனால் அனபிவியக்தம் வெளியில பிரகாசிக்கிறது, அதனால் ஆனால் ஜாகர் வியாதிஷோ முழிச்சுட்டு இருக்கச்சேவோ சொப்ன திசையிலையோ அப்ப தெரியுது ஞானமானது, அப்ப தெரியுது அபிவியக்தி சம்பவம் அப்ப சம்பவிக்கிறது, தூங்குற சமயத்திலேயோ மயக்கம் அடைக்கிற சமயத்திலேயோ தான் தெரியல, ஏன்னா அபிவியக்தி இல்லை வெளியில வெளியில வரல. அதுக்கு காரணம் என்ன, இந்திரியங்கள் வேலை செய்யறது இல்லை, இந்திரியங்கள் வேலை செஞ்சாதான் நம்மளால அறிந்து கொள்ள முடியும், இந்திரியங்கள்ல விசிராந்தி ஓய்வு எடுத்துருக்கு, ஓய்வு எடுத்துருக்கிற சமயத்துல நமக்கு எதுவுமே தெரியல, அதே ஓய்வு எடுக்காம முழிச்சுட்டு இருந்தோம்னாக்க இந்திரியங்கள்ல வேலை செய்யறது, அப்ப எல்லா விஷயத்தையும் கிரகிக்கிறது அது, அதனால வெளிப்படுத்தப்படவில்லை ஞானம் அனவிவேக்தம், அதனால அபிவியக்தி யோகா, அபிவியக்தின்றது ஜாகர் வியாதி ஜாகரணம் முழிச்சுட்டு இருக்கச்செல்லாம் வெளியில வெளிப்படுகிறது ஞானம், அதே தூங்கிட்டு இருக்கச்ச அது அபிவியக்தி இல்லை அவ்வளவுதான் அப்படின்னு சமாதானம் சொல்றாரு. அதுக்கு உதாரணம் ஒண்ணு சொல்றேன், புமுஸ்துவாதிபத்து அப்படின்னு சொல்ற, ஒரு குழந்தை பிறகு என்ன குழந்தை பிறந்ததுன்னு கேட்டார், ஆம்பளை குழந்தை பிறந்தது பொம்பளை குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்ற, சரி ஆம்பளை குழந்தை அப்படின்னாக்க அது என்ன அர்த்தம், ஆண்மையை உடையவன் அப்படின்னு அர்த்தம், புருஷதன் புருஷ அசாதாரணமான தாசு அவனுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம், அதே பெண் பிறந்ததுன்னாக்க அவளுக்கு கர்ப்பந்தரிக்க கூடிய பெண் அவள் அப்படின்னு அர்த்தம், பெண் குழந்தை பிறந்ததுன்னு. அத மாதிரி ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தைன்னு சொல்றியே இந்த குழந்தைய இப்பவே கர்ப்பம் தரிக்கவேன்னு சொன்னா எப்படி வரும் அது, ஏன்னா அது அதுக்கு உச்சிதமான தசை நிலை வந்தாதான் அந்த சமயத்துலதான் அது அபிவியக்தின்றது வரும், பிறந்த அன்னைக்கே குழந்தை ஆம்பளையா மாறினாட்டான் அது உள்ளுக்குள்ள இருக்கு, ஆனால் அந்த சப்தம தாத்துன்ற ஏழு தாத்துக்கள் அதுல ஏழாவது தாத்து இது முக்கியம். அது எப்ப வேலை செய்யும், எவ்வளவு வரத்தேதான் ஆம்பளையோ பொம்பளையோ அவளுக்கு அது வேலை செய்யும், அப்பதான் அவளுக்கு அது தெரியும், அதுக்கு முன்னாடி தெரியாது. சரி, குழந்தை பிறந்திருத்து இப்ப அவனுக்கு இது பண்ண தெரிய வராது, எவ்வளவு வரல, அதனால ஆண்மையே தெரியல. அந்த பொண்ணு குழந்தை பிறந்திருத்து அதுக்கு பெண்மையே கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? ஆனா அபிவியக்தி இல்லை, அது உள்ளுக்குள்ள இருக்கு, வளர வளர அது அபிவியக்தி ஆகும், வெளிப்படும், அப்பதான் தெரியும். இது மோசமான உதாரணம் இல்ல, ஆச்சரியமான உதாரணம், சூத்திரகாரர் சாதிக்கிற அற்புதமான உதாரணம். அதனால இது வந்து எப்ப வரும் அப்படின்னாக்க, அந்தந்த காலத்துல, அந்தந்த காலத்துலதான் வந்து இது வறுமையை தவிர்த்து எப்பொழுதும் வந்துடாது. அத மாதிரிதான் ஞானம்ன்றதும் சுஷுப்தி தசை இருக்கு. அந்த சுஷுப்தி தசையில இந்திரியங்கள்னா உபரதங்களா இருக்கு, தன்னுடைய வியாபாரத்தை அது பண்ணவில்லை. அதனால அந்த இந்திரியங்கள்லாம் எப்ப ஓய்விலிருந்து விடுபட்டு எழுந்திருக்கிறதோ அப்பதான் அதால எல்லாம் பண்ண முடியும். நம்ம தூங்கிட்டு இருக்கோம், எழுந்துடுறோம், எழுந்த உடனே பார்த்துறோம், மலர மலர பார்க்கணும், பார்த்தா கூட உடனே நமக்கு ஸ்பிரிக்க மாட்டேன்றது, நல்ல காட நிதிர ஆழ்ந்த உறக்கம். அதன் பிறகு நாம எழுந்துக்கிறோம், நம்ம எழுந்துனாலேயே உடனே ஞானம் வந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு இப்பதான் எழுந்துருக்கேன், கொஞ்ச நாள் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எழுந்துட்டு நிதானமா கொட்டாய விட்டு சோம்பல் முறிச்சு இருந்துட்டு கைகாலம் மிண்டு மூஞ்சலம் மிண்டு வந்தாக்கா கொஞ்சம் பழச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி அதெல்லாம் வராது. அத மாதிரிதான் இது, அதனாலதான் இது தெரிகிறது இல்ல. உண்மையிலேயே இல்லைன்னு அர்த்தம் இல்ல, ஞானம் இருக்கு, அது தூங்குற சமயத்துல வரல அப்படின்னு அர்த்தம். காரணம் என்னன்னாக்க, இது விசிராந்தி அபிவியக்தி ஆகல, வெளிப்படல, வெளிப்படாதனாலதான் இது இது மாதிரி இருக்கு. வெளிப்பட்டுருக்குனாக்க ஒண்ணுமே கஷ்டம் கிடையாது. அதனால ஞானம்ன்றது எப்பொழுதும் சேர்ந்துருக்குது. அதை இங்க சொல்ற பாருங்க, சுஷுப்தியாதிஸ்வபி சதக ஞானசிய அனபிவியக்தசி, இருக்கு ஞானம் இருக்கு, ஆனால் அனபிவியக்தசிய வெளிப்படல அது. அதனால ஜாகர்வியாதிஷு அபிவியக்தி சம்பவம், அதை முழிச்சுட்டு இருக்கச்சே சொப்னம் பானச்சேவோ ஞானம் வருது, தெரியறது. அதனால யாவதாத்ம பாவியவே ஞானம், எவ்வளவு நாள் இந்த ஜீவன் இருப்பானோ நிச்சயமாக அவ்வளவு நாள் நிச்சயமாக அதுவும் இருக்கும். எப்படின்னா பும்ஸ்துவாதிபத் பும்ஸ்துவம் இதி புருஷ அசாதாரண தாது உச்சரை, புருஷனுக்கு வேண்டிய அந்த பௌருஷத்தை நிரூபிக்கக்கூடிய அசாதாரணமான தாது, அது ஏழாவது தாத்துவாது. அது பால்யத்துல இருக்கு, ஆனா வெளியில வரல. எதா சப்ததாதுமயத்வேன, ஏழு தாத்து இதெல்லாம் வரும் நிறைய சொல்றாரு ஆயுர்வேதத்துலாம். அதுல சரீரஸ்ய பும்ஸ்துவஸ்ய ஏழு தாத்துக்களோட கூடின உடம்பு, அதுல பும்ஸ்துவன்னு ஒண்ணு இருக்குது, அது பால்யேபி சதக, பால்யத்துல கூட அது இருக்கு, இருந்தா கூட அனபிவியக்தஸ்ய அபிவியக்தம் இல்ல, அபிவியக்தம் இல்ல பால்யத்துல. ஆனால் எப்ப அபிவியக்தமாகும், அவனுக்கு எவ்வளவு இளமை வரச்சேதான் அது வெளிப்படுறது. அது அத மாதிரிதான் சப்தம தாதுவோ யுவத்வே அபிவியக்தி, ஏழாவது தாதுவுக்கு யுவத்வே எப்ப எவ்வளவு வருமோ அப்பதான் அபிவியக்தி வரும். எது லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், அதனால பும்சமே இல்லைன்னு சொல்ல முடியாது, பும்சமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மாதிரிதான் ஞானம்ன்றது எப்பொழுதும் இருக்கு, ஆனா சுஷுப்திங்கிறது நமக்கு தூக்கம், அந்த சமயத்துல நமக்கு தெரியல, அதனால ஒரேடியா இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு இங்க சாதிக்கிறார் அஸ்த குரு பரம்பராயே நமஹ. இதுக்கு ஞாதிகரணம் தான், இதே கடைசி சூத்திரம் கொஞ்சம் அதிகமா சொல்லணும், நிறைய அதை கேள்வி கேட்டுன்னு பதில் தான் சாதிப்பேன், அதனால அதை நாளைக்கு சேர்க்கலாம் அடியேன். அஸ்த குரு பரம்பராயே நமஹான்.